ஐயா வணக்கம், நான் கார்த்திக் பேசுகிறேன். அருமையான விளக்கம் கொடுத்துருக்குறீங்க தென்னைக்கு வந்து எப்படி உரம் வைக்கணும் அப்படின்னு. இது வந்து மூணு மரத்துக்கு வச்சு தான் சொல்கிறீங்க. இதுவே வந்து இப்போ சதுர வடிவில் அமைப்பு இருந்துச்சுன்னா நாலு மரத்துக்கு இந்த மாதிரி ஒரு குழி எடுக்கலாமா? அப்படி பண்ணால் அப்போ அந்த நடுவில் தண்ணிக்காக எடுக்கிற குழியிலேருந்து இந்த உரக்குழி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். எந்த அளவு உரம் இடணும், இது வந்து என்ன மாதிரி உரம், அது அவங்க இட்ட உரம் வந்து எப்படி தொழு உரமா இல்லை நல்ல பொல பொலன்னு கம்போஸ்ட் மாதிரி இருந்துச்சு, அது என்ன மாதிரி உரம் இட்டுருக்காங்கங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நன்றி.